அரடி இல்ல ஆத்திரம் இல்ல ஆயிரம் யானையின் ஆற்றலும் இல்ல துணிஞ்சவ இல்ல பயில்வானு இல்ல ஆனா எவனுக்கு சலச்சவ இல்ல அறடி இல்ல ஆத்திரம் இல்ல ஆயிரம் யானையின் ஆற்றலும் இல்ல துணிஞ்சவ இல்ல பயில்வானும் இல்ல ஆனா எவனுக்கும் சலச்சவ இல்ல சீரவும் இல்ல பாயமும் இல்ல எரிமல போல வெடிக்கவும் இல்ல படைபாலம் இல்ல போர்க்களம் இல்ல ஆனா எவனுக்கும் பயந்தவன் இல்ல பார்க்கலாம் இவளட்டுக்கிற